ඒ අවසාධනයට අපි සූදානන් කර ගැනීම එක විශ්වාසයෙන් කටයුතු කිරීම අවසාන වශයෙන් කලාකදර යන මේ ලෝකෙ සියලුමදේ සිදුවෙන්නේ අල්ලාහ්ට නියමයට අනුවයි. ඔහුගේ කැමැත්ත නැතුව මෙලොව කිසිම අනුප්‍රමාණයක් දෙයක්වත් අපට එහාට මෙහාට කරන්න ලා හවුල් වලා කුව්වත ඉල්ලා බිල්ලා, සියලු දේට අල්ලාහ්තර ශක්තිය නොමැතිව අපට දෙයක් කරන්න බෑ කියන දේ සම්පූර්ණ පිළිගැනීම. මේ අර්කාන් ලීමාන් හය කවුරු පිළිගෙන විශ්වාස කර සිතින් පිළිගෙන කටයුතු කරන්නේද එයා තමයි සත්‍ය විශ්වාසවන්තයා මුමින්වරයා. ජසකල්ලාහ ஹசன் வல உஜாலன் الوقت ده من الان ابشر கனிமிக்கவர்களே, நாங்கள் அதாவது முதலாவதாக இஸ்லாத்தினுடைய கட்டாய கடமைகள் என்று சொல்லி, அதாவது ஒரு முஸ்லீம் வெளிப்படையாக வெளிரங்கமாக செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து விதமான கடமைகளை பற்றி பார்த்தோம். அதே போன்று ஒரு முஸ்லீம் விசுவாசிக்க வேண்டிய, நம்பிக்கை கொள்ள வேண்டிய, ஒரு மனிதனுடைய அந்த உள்ளத்தினால் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்லி ஆறு கடமைகள் இருக்கிறது. அதில் முதலாவதாக நம்ப வேண்டும், விசுவாசித்து கொள்ள வேண்டும், எங்களை அதாவது அல்லாஹ்தான் இறைவன், கடவுள் என்பவன் அல்லாஹ் என்று சொல்லி நம்ப வேண்டும். இது முதலாவது விஷயம், அல்லாஹ்தான். அவர் சொல்லி தருவார் அரபால, அப்ப சொல்லுங்க. ஓகே, பிஸ்மில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹா அவர் சொல்லி தரத சொல்லுங்க. கேக்குதா நான் பேசுறது? அவர் அவர் அவர் நீங்க இஸ்லாத்துக்கு வர விருப்பம் தானே? சரி, இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வர்றதுக்கு இருந்ததுனால அதில் கொஞ்சம் செய்தி தடைப்பட்டு விட்டது. அப்போ இஸ்லாத்தினுடைய நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஆறு விஷயங்கள், முதலாவதாக அல்லாஹ்தான் இறைவன், கடவுள் என்று சொல்லி நம்ப வேண்டும். இது முதலாவது அம்சம். அதாவது இந்த உலகத்தை படைத்து நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று சொல்லியும், அதே போன்று அந்த இறைவன் தான், அந்த அல்லாஹ் தான் உண்மையாக வணக்கத்துக்குரிய இறைவன் என்று சொல்லி நம்புவதோடு அவனுக்கென்று சில பண்புகள் இருக்கிறது, அந்த பண்புகளையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள், மலாய்க்கமார்கள், வானவர்கள் என்று சொல்லுவார்கள். முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்தவரையில் வானவர்கள் என்று தமிழிலே சொல்லுவார்கள். அதாவது நாங்கள் வந்துட்டு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மலக்குமார்கள் என்று சொல்லுவோம், மலாய்க்கா என்று சொல்லுவோம். இவர்களை பொறுத்தவரை அதாவது அல்லாஹ்வுடைய படைப்பில் இவர்கள் இந்த என்ன ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். நாம் மனிதர்கள் எப்படி மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ, இதே போன்று மனிதர்களுடைய கண்களுக்கு அப்பாற்பட்டவராக, மனிதர்களுடைய கண்களால் காண முடியாத சில சில வேலைகளை கொடுக்கப்பட்டு, சில சில சேவைகளை கொடுக்கப்பட்டு, அதுக்காக வேண்டி அந்த சேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மலக்குமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது أن محمدا رسول الله. ما شاء الله ما شاء الله. الحمد لله. الله يجزاك خير. نذكر الأخوة الأفاضل الكفلاء، نسأل الله يرحمهم الأجر وبارك الله لهم في جهودهم وأعمالهم. يعني الآن تغتسل يا إخوان، ثم تشرح لها يعني ربة البيت تشرح لها طريقة الصلاة وتصلي معها. من الأشياء، أستميح الشيخ فقط في دقيقة، أحد الأخوة الفضلاء اتصل علي قبل صلاة العشاء بقليل يبشرني بإسلام مقفولته. كان في أحد كان في الجبيل، ذهب إلى يعني السفر والتنزه، فكان هناك أحد المناشط الدعوية فاستمعت إلى الداعية، وكانت حقيقة متأثرة من قبل بتعامل أهل البيت معها، فكان هذا فقط الداعية محفز لها ومشجع لها، فكان أن أسلمت مباشرة واتصل يخبرني ويستفسر عن بعض الأمور. نسأل الله سبحانه وتعالى أن يبارك للجميع فيما قدموا. تفضل يا شيخ. الحمد لله. கனிமிக்கவர்களே, அடுத்தது வந்து இந்த மலக்குமார்கள் நம்புவதோடு மூன்றாவதாக நாங்கள் இஸ்லாத்துக்கு, அதாவது இறைவனால் அல்லாஹுவால் அருளப்பட்ட வேதங்களை நம்புவது. அல் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் தற்போது அல் குர்ஆன் இருக்கிறது. இது போன்று ஒவ்வொரு இதற்கு முதல் முதல் மனிதர் தொடக்கம் இறுதி வரைக்கும் இறைவன் கொடுத்த மார்க்கம் வந்து இஸ்லாம். அதாவது முதல் மனிதர் ஆதம் என்று சொல்லி வந்திருக்கிறார், அவரில் இருந்து இறைவன் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை போதிப்பதற்காக வேண்டி ஏகப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். அல்லாஹுவால் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அவர்களுக்கென்று ஒரு வேதத்தை கொடுத்தார். இறுதியாக கொடுக்கப்பட்ட வேதம் அல் குர்ஆன் என்று சொல்லி இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதங்களை நம்புவது. அடுத்ததாக இறைவனால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசிகள், நபிமார்கள் என்று சொல்லுவோம், தூதர்கள் என்று சொல்லுவோம், இவர்களை நம்ப வேண்டும். இதில் கடைசியாக இறுதியாக வந்தவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு முதல் வந்தவர் தான் இயேசுநாதரா ஈசா என்று சொல்லுவோம். இப்போது கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் அவர்களை ஒரு தெய்வம் கடவுள் என்று சொல்லி கொண்டோ வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இறைவனுடைய ஒரு தூதராக தோன்றினார். இறைவனுக்கு அந்த அவருடைய காலத்தில் எந்த சமுதாயம் வாழ்ந்தார்களோ அந்த சமுதாயத்தினர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி, அந்த சமுதாயத்தினருக்கு அல்லாஹுவை அவர்கள் எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லி வந்தவர் தான் இயேசுநாதர் என்று சொல்லி, இப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவன் தூதர்களை அனுப்பி வைத்தார் என்று சொல்லி அந்த தூதர்களை நம்ப வேண்டும். அடுத்ததாக மறுமை நாள் என்கிற ஒன்று இருக்கிறது. இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகம் முடிவிருக்கிறது. நாங்கள் எப்படி மரணிக்கிறோமோ அதே போல இந்த உலகத்துக்கு ஒரு முடிவிருக்கிறது. இந்த விஷயத்தையும் எல்லோரும் நம்புகிறார்கள், இந்த உலகம் என்றோ ஒரு நாள் அழிந்துவிடும், இதை எல்லோருமே நம்புகிறார்கள். இந்த உலகம் அழிந்து விட்டால் அதற்கு பிறகு இன்னும் ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களையும் இறைவன் எழுப்பி கேள்வி கணக்குகள் கேட்டு, நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்தையும் தீயவர்களாக இருந்தால் நரகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலம், ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளை என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது ஒரு முக்கியமான ஒரு கடமை. அடுத்தது வந்து விதியை நம்புவது. எல்லோருக்கும் தெரியும் தலைவிதி என்று சொல்வார்கள். கஷ்டங்கள் வரும்போதோ அந்த விதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கு, எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் விதி என்பது என்ன என்று சொன்னால், அது நாங்கள் ஏற்பாட்டில் நடக்குது என்று நம்ப வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய இந்த ஆறு விஷயங்கள் கொண்ட இந்த ஆறு விஷயங்களையும் ஒரு முஸ்லீம் கட்டாயமாக நம்ப வேண்டும். நம்பி அதுக்கேற்ற மாதிரி அவர்களுடைய வாழ்வை அவர்கள் தொடர வேண்டும். قبل ان الختام اذكر الاخوه والاخوات الافاضل الاكارم بالمبادرة والمسارعة، الله الله يا أخوان في دعم أخوانكم في مكاتب الدعوة، خص الوقف الأخوان في مكتب الدعوة وتوعية الجاليات في القريات، ووقف بر الوالدين الثاني، وهذا من باب سواء بر الوالدين أو بر الأخوان أو الأخوات أو الأحبة أو الزوجة أو الزوج أو الأبناء، كل هذه من مشاريع الخير يا أخوان، أنك تشارك بالسهم، ولا يحقرن أحدكم معروف شيئا ولو قليل من المال أو الكثير، كل يشارك بحسب استطاعته في دعم مثل هذا الوقف العظيم الذي كما ذكر الأخوة وذكر الشيخ المشايخ الكارم مشايخنا الفاضل الشيخ عبد الله والشيخ سعد العتيق، أيضا عبد الله المطلق والشيخ سعد العتيق، ذكروا أهمية دعم مثل هذه المشاريع وذكروا خصصوا دعم الأخوان في مكتب الدعوة وتوعية الجاليات في القريات، وأن هذا الوقف يعني يدعم أكثر من 30 وجه من أوجه الخير والدار سبحانه وتعالى، وهم في منطقة هامة في مدخل من مداخل بلادنا العزيزة سواء في المدخل أو المخرج، بالإضافة إلى ما يقيمونه من مناشط دعوية مختلفة. نسأل الله أن يبارك لكم فيما تقدمون وما تنفقون، وأن يكون لكم ضياء في هذه الدنيا وأيضا في قبوركم وبعد مماتكم، وهذا قد يكون من رفعة الدرجات، وقد يسلم شخص يعني واحد فقط يصبح غدا داعية، تصبح امرأة داعية يسلم على يديها أو يسلم على يديها العشرات بل المئات بل الآلاف، ووجد هذا كثيرا من واقع الخبرة والرؤية. فلا تبخلوا يا أخوان، والله سبحانه وتعالى يعيدكم الوعد الحسن ومضاعفة الأجور والنماء والزيادة والبركة. الوقت يدهمنا، أذكركم أخوتي وأحبتي في الله أن الأسبوع القادم سيكون مخصص للجالية الفلبينية، كلكم يا أخوان ويا أخواتي دعاة الله سبحانه وتعالى، سننشر الإعلان قبلها بأيام، كل من يصله الإعلان قدر المستطاع ينشره، أو من لا يصل أيضا يذكر من يعرف ممن عنده واحد من هذه الجالية من الجالية الفلبينية حتى يتابعنا في الأسبوع القادم لعله يدخل بإذن الله سبحانه وتعالى. نذكركم أنه خلال فقط أربع حلقات أسلم أكثر من 492 شخص، وهذا من فضل الله سبحانه وتعالى، وكل واحد منكم قد يكون دخل في هذا الأجر مجرد تذكير مثل هذه المناشط. أذكر الأخوة طبعا، نذكر يا أخوان بمتابعة حساب مهم وهو حساب معا لدعوة العمالة، ففيه الحلقات هذه، من أراد أن يدخل ويأخذها وينشرها، أرقام الدعاة الإعلانات كلها يأخذها من معا لدعوة العمالة، فكونوا دعاة الله سبحانه وتعالى بمثل هذه الأعمال البسيطة، وإن جالس في بيتك مجرد رسالة خاصة بالواتساب أو بتويتر أو بغيرها يا أخوان تنشرها وينفع الله بها النفع العظيم. في نهاية هذه الحلقة أشكر الله سبحانه وتعالى أولا وأخيرا، ثم أشكر الأخوة الأفاضل الكارم في مكتب الدعوة وتوعية الجالية القريات على دعمهم لهذا البرنامج. أيضا أذكر الأخوة الأفاضل الكارم في هذه القناة على تخصيصهم وقت لهذا البرنامج وما تم من يعني خير عميم من جراء نشر هذه الحلقات. أشكر الشيخ صفر الله وأشكر الأخوة في مكتب الدعوة وتوعية الجالية في شمال الرياض، أشكر الشيخ أبو الحسن لمشاركته، وأشكر الأخوة في الدعوة في مكتب الدعوة وتوعية الجالية في البطحة، أشكر مشايخنا الأكارم الذين معنا الآن، أشكر الشيخ نوح والأخ الحبيب الفاضل عبد الوهاب الفايز على تنسيقهم ودعمهم ومتابعتهم لأعداد الدعاة وأيضا نشر الإعلانات وتصميمها، أشكر الأخ مطلق العصيمي على متابعة تسجيل الحلقات. نسأل الله سبحانه وتعالى ألا يحرمكم جميعا الأجر اللهم حتى ألقاكم في الأسبوع القادم أحبتي في الله، أترككم في رعاية الله. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك ربي وأتوب إليك، والسلام عليكم ورحمة الله وبركاته. السلام ورحمة الله وبركاته. متفايح العابد وراضي المطيب، شفت متفايح العابد وراضي المطيب، شفت الندى سهيل في بيتنا الكبير.